இனுக்கெடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணே, மாலை எடுத்து வந்த சூடி ரசிக்க வந்த மாமே நான் தானே. எடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணே, மலை எடுத்து வந்த சூடி ரசிக்க வந்த மாமே நீ தானே. வந்ததடி மன்மதனில் உத்தரவுதாடு சின்னுக்கெடுத்து பூவ புடிஞ்சு வந்த புது பொண்ணே, தூக்கி இழுக்கு ஏண்டி நமக்குள்ள வழக்கு, சேர்ந்து படுத்து தான் பேசி முடிச்சதும் எழுத்து போச்சது கழுத்து. அத்தனையும் மொத்தத்துல அள்ளி எடுப்பே, அப்புறமா மத்ததெல்லாம் கேட்டு ரசிப்பே. ஏறனா இறங்காது மனசுதான் கறங்காது. எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே நான் தானே, சிவி சினுக்கெடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணே. மாப்பிள்ள கையால மாலை